ஜனவரி நிலவே நலம் தானா, ஜனகனின் மகளே சுகம் தானா, உன்னிடத்தில் என்னை அள்ளி கொடுத்தேன், உன் பெயரை என் மனதில் விதைத்தேன், என் உயிரை உன் நிழலில் தொலைத்தேன், என்னென்னமோ பேச எண்ணி தவித்தேன். ஜனவரி நிலவே நலம் தானா, ஜனகனின் மகளே சுகம் தானா, என்னிடத்தில் என்னை எழுதி கொடுத்தேன், பெயரை மனதில் விதைத்தேன், என் உயிரை என் நிழலில் தொலைத்தேன், என்னமோ பேச எண்ணி தவித்தேன். ஜனவரி நிலவே நலம் தானா, ஜனகனின் பெயரை என் மனதில் விதைத்தேன், என் உயிரை நிழலில் தொலைத்தேன், என்னென்ன பேச எண்ணி தவித்தேன். சொல்லாதே, சொல்லாதே.